ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ತದ್ವಾಮನಂ ರೂಪಮವರ್ಧತಾದ್ಭುತಂ ಹರೇ ಅನಂತಸ್ಯ ಗುಣತ್ರಯಾತ್ಮಕಂ ಭೂಹು ಖಂ ದಿಶೋ ದ್ಯೌರ್ ವಿವರಾಪಯೋಧಯಃ ತಿರ್ಯಂದ್ರದೇವಾ ಋಷಯೋ ಯದಾಸತ ಕಾಯೇ ಬಲಿಸ್ತಸ್ಯ ಮಹಾವಿಭೂತೇ ಸಹರ್ತ್ವಿಗಾಚಾರ್ಯ ಸದಸ್ಯೇತತ್ ದದರ್ಶ ವಿಶ್ವಂ ತ್ರಿಗುಣಂ ಗುಣಾತ್ಮಕೆ ಭೂತೇಂದ್ರಿಯಾರ್ಥಾಶಯ ಜೀವಯುಕ್ತಂ ಪ್ರಹ್ಲಾದ ವಂಶಜತಯಾ ಕ್ರತುಭಿರ್ದ್ವಿಜೇಷು ವಿಶ್ವಾಸತೋನು ತದಿತಂ ದಿವಿಜೋಪಿ ಲೇಭೇ ಯತ್ತೇ ಪದಾಂಬುಗಿರಿಶಸ್ಯ ಶಿರೋಭಿಲಾಳ್ಯಂ ಸತ್ವಂ ವಿಭೋ ಗುರುಪುರಾಲಯ ಪಾಲಯೇಥಾಃ ಪಾದತ್ರಯ್ಯಾ ಯದಿ ನ ಮುದಿತೋ ವಿಷ್ಟಪೈರ್ನಾಪಿ ತುಷ್ಯೇ ಇತ್ಯುಕ್ತೇಸ್ಮಿನ್ ವರದ ಭವತೇ ದಾದುಕಾಮೇಥತೋಯಂ ದೈತ್ಯಾಚಾರ್ಯಸ್ತವ ಖಲು ಪರೀಕ್ಷಾರ್ಥಿನಃ ಪ್ರೇರಣಾತ್ಮ ಮಾಮಾದೇಯಂ ಹರಿರಯಮಿತಿ ವ್ಯಕ್ತಮೇವಾವಭಾಷೇ. ಜೈ ಬೋಲೋ ತ್ರಿವಿಕ್ರಮೂರ್ತಿಕೆ ಜಯ, ಜೈ ಬೋಲೋ ವಾಮನ ಮೂರ್ತಿಕೆ ಜಯ. ಹರಿ ಅವತಾರ ಮೂಲೆ ಅಖಿಲ ದೇವತಲು ಹರಿ ಲೋನಿವೆ ತುಂಬಾಲ್ಯಂ ಬೋಲು ಹರಿ ನಾಮ ಮೂಲೆ ಅನ್ನಿ ಮಂತ್ರ ಮುನಿ ಹರಿ ಹರಿ ಹರಿ ಹರಿ ಹರಿಯನವೋ ಮನಸಾ ಹರಿ ಹರಿ ಹರಿ ಹರಿ ಹರಿಯನವೋ ಮನಸಾ ಭಾವ ಮುಲೋನ. ಭಗವಾನುಡಿಯ ತಿರು ಅವತಾರಮಾನ ವಾಮನಮೂರ್ತಿಯುಡಿಯ ಅವತಾರ வைபவத்தை அனுபவித்தன்றிருக்கும் பகவான் அழகா வட்டுரூபம் வாமன வட்டுரூபத்தை எடுத்துண்டு காட்சி கொடுக்கிறார். அத்தனை தேவர்களும் சந்தோஷமடைய குழந்தைக்கு ஜாத கர்மம் உபநயனம் எல்லாம் பண்ணி சமிதாதானம் எல்லாம் பண்ணி முடிச்சு மகாபலி எங்க அப்படின்னு கேட்டு நர்மதா நதி தீர்த்தனுடைய உத்தர பாகத்துல இருக்கக்கூடியன பிருகு கச்சபம் அப்படிங்கிற இடத்துல அஸ்வமேத யாகம் பண்ணின் இருக்கார் அப்படின்னு கேட்டு அந்த நேரம் அங்க போறார். சுவாமி நடந்து வரத்தையே பூமி ஒரு குலுங்கு குலுங்கிறது. இது என்ன ஆச்சரியமா சொல்லுவா அப்படின்னா, பகவான் எப்பவுமே கொடுத்துதான் பழக்கம், இப்ப வாங்க போறாரே, அதனால எதுவா இருந்தாலும் முதல்ல பண்றத ஒரு நர்வஸ் இருக்குமே நம்மளுக்கு. அது மாதிரி பகவானுக்கு ஒரு சின்னதா இருந்துதான், அப்ப அந்த ஒரு விரையல் பூமிக்கு பட்டு பூமியே குலுங்கிடுது அப்படின்னு எடுக்கலாம். இல்லைன்னா உலகனத்தையும் குக்ஷியில வச்சுட்டு இருக்க கூடிய பகவான் வாமனனாக அழகா ரெண்டு அடியில நடந்து வர்றது அந்த பூமிக்கு சந்தோஷமாய் ஒரு குலுக்கு குலுங்கித்து அப்படின்னு எடுக்கலாம். அப்படி அந்த யாகசாலையில வந்துட்டார் சுவாமி. அவரை பார்த்ததும் எல்லாருக்கும் அதிசயம். இந்த அங்க இருக்கக்கூடிய ரித்விக்குகள் ஆச்சாரியன்மார் எல்லாரும் யக்ஞம் பண்ணக்கூடிய மகாபலி அத்தனை பேரும் என்னன்னு பார்த்தா, இது யாரு? கண்ணுக்கு ஆனந்தகரமா ஒரு சூரிய நாட்டமா வந்திருப்பாரோ, சூரியனே வந்திருப்பாரோ அவதாரமாக வேஷத்துல யஜ்யத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு சூரியனே வந்துட்டாரோ, இல்லைன்னா அக்னி தேவன் தானோ வந்திருப்பார். ஏன்னா அப்பேற்பட்ட ஜுவலிக்கிறார் அந்த வாமன மூர்த்தி. அக்னி தேவன் தானா வந்திருப்பார், இல்லை சனக்கா குமாரர்கள் ஒருவேளை வந்திருப்பாளோ அப்படின்னு பல ஊகங்கள் அங்க சொல்றா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத சுவாமியின் வாமனமூர்த்தி விஷ்ணு பகவான் பலாச தண்டத்தையும் எடுத்துட்டு கொடையும் ஜலமும் கமண்டலும் எல்லாம் எடுத்துட்டு அந்த அஸ்வமேகம் நடத்தக்கூடிய வேதசாலையில போனார். யஜமான பிரமுதிதோ தர்சனீயம் மனோரமம் ரூபானு ரூபாவயவம் தஸ்மா ஆசனமாகரத்து. பாக்கிறதுக்கு ரொம்ப அதிசயமா இருக்க, ஏதோ ஒண்ணு இழுக்கிறது மனசுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ரூபத்துல வந்த ரூபானு ரூபா வயவம் சின்ன வடிவம் எடுத்துண்டு, ஆனா மூர்த்தி சின்னது ஆனா புகழ் பெருசு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய அற்புதமா இருக்கக்கூடிய அந்த குழந்தை ரூபத்தோட அந்த வடுவான ரூபத்தை எடுத்துன்னு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். யாருக்கு அப்படின்னா பலிக்கு. ஏன்னா அந்த அஸ்வமேதையாக முடியக்கூடிய நாள், அந்த நாள்ல யாருக்காவது தானம் பண்ணணும்னு உண்டு, யாராவது கேட்டா தானம் கேட்டா கொடுத்துடணும்னு உண்டு. அப்ப நல்ல வேளை, ஏதோ பகவான் அனுகிரகம் பண்ணா மாதிரியே ஒரு தேஜஸ்வியான ஒரு குழந்தை பாலன் வந்திருக்கார். அப்போ அந்த மகாபலி ரொம்ப சந்தோஷமா ஆசனம் கொடுத்தார் முதல்ல, அதுக்கப்புறம் அழைக்கிறார், ஸ்வாகதேனாபிநந்த்யாத ஆதோ பகவதோ பலிஹி அவநித்யார்ச்சயாமாச முக்த சங்கமனோரமரமம். ஸ்வாகதம் ஸ்வாகதம் பிரம்மன் அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு வேண்ட உபச்சாரம் எல்லாம் பண்ணி பாதங்களை அலம்பி அந்த பாதத்துல வரக்கூடிய அந்த ஜலத்தை சிரசுல புரோக்ஷணம் பண்ணியிருந்தார், அவருக்கு வேண்ட ஆராதனை பண்ணியிருந்தார். இது வந்து பகவானுடைய பாதத்தை அலம்பி அந்த ஜலத்தை சிரசுல புரோக்ஷணம் பண்ணியிருந்தாரு இல்லையோ, அதை பார்த்து தேவர்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை. ஏன் அப்படின்னா அந்த கைலாசநாதனுடைய சிரஸ்ல வெச்சுருக்க கொண்ட கங்கா தீர்த்தம் யாருக்கும் கிடைக்காத அமூல்யமான தீர்த்தம், அது வந்து மகாபலிக்கு சிரஸ்ல தரிக்க முடிஞ்சதே அப்படின்னு மகாபலியுடைய புண்ணியம். அதான் அந்த மகாபலி எங்க அந்த புண்ணியம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, தானத்துல சிறந்தவன் ஆனதுனாலேயே, எல்லாருக்கும் கொடுத்து ஆனந்தத்தை காண்றதுனாலேயே அதனுடைய பலனாக பகவான் தன்னுடைய பாத தீர்த்தத்தையே கொடுத்தார் அப்படிங்கிற அத்தியுதமான புண்ணியவான் மகாபலி அப்படின்னு சொல்றார். ஸ்வாகந்தம் தே நமஸ்துப்யம் பிரம்மம் கிம் கரவாமதே பிரம்மர்ஷீனாம் தபஸ் சாட்சாத் மன்னியே துவாரிய வபுர்தரம். பிராமணகுமாரா உங்களுக்கு ஸ்வாகதம், உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கோ ஸ்ரீமன். நீங்க வந்து உங்களை பார்த்தா பிரம்மர்ஷியாம் சாட்சாத் பபுர்தரம், பிரம்மர்ஷிமாரெல்லாம் சிரிக்கும் ஒரு உடல் எடுத்து வந்தாச்சுன்னா, ஒரு உடல் எடுத்த தபஸே ஒரு உடல் எடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. அத்ய நித்திருப்தா அத்ய நாவிதம் குணம் அத்ய சிருஷ்ட கிரதுரயம் எத் பவானாகதோ கிருஹா. இன்னைக்கு நீங்க வந்ததுனால எங்களுடைய பித்திருக்கள் எல்லாம் திருப்தி ஆனார்கள், என்னுடைய வம்சம் வந்து சுத்தமாகப்பட்டது, இந்த யக்ஞம் முறைப்படி யாகம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்தது நீங்கள் வந்ததுனால, எங்களுடைய ஆத்துக்கு வந்ததுனால அப்படின்னு புகழ்த்தரார் அந்த சுவாமிய. யத் யத் வடோ வாஞ்சசி தத் பிரதீட்சமே துவமார்த்வமர்த்தினம் விப்ரசுதானுதர்க்கயே காம் காஞ்சனம் குணவத்தாம மிருஷ்ணம் ததாநபேயமுதவா விப்ரகன்யாம் கிராமான் சமிருத்தாம் துரகாம் கஜாம் வா ரதாம் சதார் ஹத்தம சம்பிரதீச்ச. அப்படி அவருக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணி புகழெல்லாம் சொல்லி எல்லாம் கேட்டு அவர் மகாபலி சொல்றார், ஏ பிரம்மச்சாரி எங்கிட்ட வந்திருக்கேலே, உங்களுடைய ஆசை என்னவோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. வாஞ்சசி எத் எது வாஞ்சசி, என்னெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. பிராமணகுமாரா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ஆசையோட தான் இருக்கேன், என்ன வேணும்னா கேட்டுக்கோங்க. காம் பூமியோ பசுவையோ, காம்னா பூமியும் எடுக்கலாம் பசுவையும் எடுக்கலாம். காக்ஷணம் அப்படின்னா ஸ்வர்ணத்தை, குணவத்து யோக்கியதா குணமுள்ள ஒரு பெரிய வீடு வேணுமா அது பண்ணித்தரேன். அதே மாதிரி சுத்தியா இருக்கக்கூடிய பக்ஷணங்கள் அன்னபேயம் சாப்பாடு குடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேணுமா நான் தரேன். அப்புறமும் நல்ல விப்ர கன்யாம், கல்யாணம் பண்ணா நானே உத்தமமான குணமுடைய ஒரு ஸ்திரீய கொண்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன். சம்பந்தமான கிராமான் துரகான் கிராமங்கள், குதிரைகள் யானைகள் தேர்கள் இதெல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு என்னெல்லாம் அவசியம் உண்டோ அதெல்லாம் கேளுங்கோ அப்படின்னு எது வேணும்னா தரேன், இந்த மூ உலகத்துல என்ன இருக்கோ அது தரேன், இல்லைன்னு போகப்படாது நீங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் வாமனர் தர்மயுதம் யசஸ்கரம். முதல்ல ராஜா ஜனதேவான்னு கூப்பிடுறா, ஜனங்களுக்கெல்லாம் தேவா, உங்களுடைய வார்த்தை ரொம்ப பிரியகரமா இருக்கு, வாஸ்தவமா இருக்கு, உங்களுடைய தர்மத்துக்கு சேர்ந்தாற் போல இருக்கு, உங்களுடைய கீர்த்தியுடைய ஹேத்துவா இருக்கு. ஏன்னா இருக்கிறவா தானே இப்படி பேச முடியும், இருக்கிறவா இல்லைன்னு சொல்றது தப்பல்லவா, அதனால ஜிதேந்திரியனாக நீங்க வந்து தானம் பண்றேன் என்ன வேணா கேட்டுக்கோ அப்படிங்கறது ரொம்ப பிரியமா இருக்கு, காதுக்கு இன்பமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய பிதாமகா பிரமாணம் பிரஹ்லாதன் அல்லவா, பிதாமகானா பிரஹ்லாதன், பிரஹ்லாதன் மார்க்கதரிசியா அல்லவா நீங்கள் வந்திருக்கேன். உங்களுடைய அப்பாவும் ரொம்ப பெரிய தியாகி, அப்ப குலத்துக்கு ஏத்தார் போல பேசுறேன் நீங்கள் அப்படின்னு முதல்ல பகவான் புகழ்த்தரார் மகாபலிய. உங்களுடைய அப்பா விரோஜனன் தேவர்களுக்காக தன்னுடைய ஆயுசையே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் அல்லவா, அப்பேற்பட்ட தியாகி. தஸ்மாத்வத்தோ மஹீமீஷது வ்ரணேஹம் வரதர்ஷபாத் பதானி த்ரீணி தைத்தீந்திர சம்மிதானி பதாமமாம் சொல்லி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது சொல்றேன். ஏ அசுராதிபா, எனக்கு என்னுடைய காலினால மம பதா சம்மிதானி, என்னுடைய காலினால அளந்தெடுக்க கூடின 3 அடி மண்ணு போதும் எனக்கு அப்படின்னு சொல்ற. என்னுடைய காலு அப்படிங்கறது கரெக்டா கிளியரா சொல்ற சுவாமி. நான்யத்தே காமயேராஜன் வதன்யா ஜெகதீஸ்வராத் நைன பிராப்னோதி வை வித்வான் யாவதர்த்த பரிகிரஹா. ராஜா, லோகங்களோட எல்லாத்துக்கும் ஏகநாதனா இருக்க கூடின உங்கள்டேந்து நான் வேற எதுவுமே ஆசைப்படுறதில்லை. வேண்டது மாத்திரம்தான் நான் கேட்டுப்பேன், அதுக்கு மேல கேட்டா பாபமாச்சு. அதனால எனக்கு இது போதும், 3 அடி என்னோட காலில இருந்து அளந்தெடுத்த 3 அடி மண் போதும் அப்படின்னு சொன்னான். இத கேட்டதும் மகாபலிக்கு அதிசயமாச்சான். அஹோ பிராமணதாயாத, பிராமண வம்சத்துல பிறந்த குமாரா, அவங்களுடைய வார்த்தை கேட்டா உங்களை பார்த்தா தேஜஸ்வியா இருக்கேன், ஆனா பாலிஷமதி பாலஹ, ரொம்ப குழந்தையாட்டமா இருக்கேலே, பேச்செல்லாம் குழந்தையாட்டமா இருக்கு, எனக்கு புரியலை. மாம் வஜோபிஹி சமாராத்ய, லோகங்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு நியந்தா ஈஸ்வரம் ஆக இருக்கக்கூடிய என்னை நான் ஸ்துதி பண்ணிலேன், ஸ்துதி பண்ணி சந்தோஷப்படுத்தினேன் என்ன. அதுக்கப்புறம் 3 அடி பதத்ரயம் யஹ, 3 அடி மண்ணு மட்டும் யாச்சனை பண்றேலே, அபுத்திமான்னு கூப்பிடுறா. புத்தி இல்லாம இப்படி கேக்குறேன் அப்படின்னு, அபுத்திமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு யஹா புத்திமான் யோ புத்திமான் அப்படின்னு எடுக்கலாம். அது வந்து யாரு புத்திமானோ அவாதான் அப்படி கேப்பா அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம், ஒரு ஸ்துதி வச்சனமாட்டமும் எடுக்கலாம், இப்படி புத்தி இல்லாம கேக்குறேலே அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். ந புமான் மாமு பிரஜ்ய பூயோ யாச்சித் மர்ஹதி, அதாவது எனக்கு ஒரு கண்டிஷன் உண்டு, எங்கிட்ட வந்து கேட்டவா வேற யார்ட்டையும் போய் கேக்கறதுக்கு உண்டான எடை வருத்தப்படாது, அதாவது அத்தனையும் நான் கொடுப்பேன், இனி இந்த உலகத்துல எதுவுமே அவசியம் இல்லை அந்த பட்சம் வரைக்கும் நான் கொடுப்பேன். அதனால பிரம்மச்சாரி, உனக்கு என்ன வேணும் கேளுங்கோ, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கோங்க, நான் தரேன் அப்படின்னதும் பகவான் சொல்றார், யாவந்தோ விஷயாஹ பிரேஷ்டாஹ த்ரைலோக்யாமஜிதேந்திரியம் ந சக்னுவந்தி தே சர்வே பிரதிபூரயிதும் நிருப. மகாராஜா, 3 உலகத்துக்கும் நீங்கள் ராஜாவா இருக்கேன், ஆனா இந்திரிய நிகிரகம் பண்ணாத ஒருவனை எது கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது, இந்திரியத்தை அடக்கின வாழ்க்கைதான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுங்கிற. இன்னொரு விஷயம் பகவான் சொல்றார், த்ரிபிஹி குமரைர சந்துஷ்டோ த்வீபேனாபி ந பூரியதே, 3 அடி மண்ணுல சந்தோஷம் அடையாதவன், திருப்தி அடையாதவன், அசந்துஷ்டா திருப்தி அடையாதவன், 9 பூகண்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தீப கிடைச்சா கூட, 7 மகாத்வீபங்கள் கிடைச்சா கூட திருப்தி அடைய மாட்டான். 3 அடி மண்ணுல திருப்தி அடையாதவன் வேற எது கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டான்னு பகவான் சொல்ற. எதிர்ச்சயோபன்னேன சந்துஷ்டோ வர்த்ததே புமான் திரிபிர்லோகைஹி அஜிதாத்மோபசாதிதை. அது மட்டுமல்ல சுவாமி, எதிர்ச்சையா உபபன்னேன, எதிர்ச்சையா யாதிர்ச்சிகமா தெய்வகத்தியா கிடைக்கக்கூடிய என்ன கிடைக்கிறதோ அதுல சந்தோஷம் அடையறவன் தான் சுகம் வர்த்ததே, அவனுக்குதான் சுகமா வாழ முடியும். எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசைகள் வச்சுட்டு வாழக்கூடிய நம்மளுக்கு சுகம் கிடைக்காதுன்னு பகவான் கிளியரா சொல்ற. கிடைச்ச வஸ்துல சந்தோஷமா திருப்தி அடையறதுதான். அப்படி அடையாதவளுக்கு மூணு உலகத்துல என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாது. வாட் நெக்ஸ்ட்? இல்லவா, பத்து ரூபாய் கிடைச்சா 100 ரூபாய் வேணும் கேக்கும், 100 ரூபாய் கிடைச்சா 1000, 1000, 1 லட்சம் அப்படின்னு எதுலயுமே திருப்தி அடைய மாட்டோமே. காரு, வீடு, அதுக்கு மேல என்ன இருக்கோ, என்ன, வாட் இஸ் த பெஸ்ட், இதுக்கு மேல ஒரு பெஸ்டா இருக்கப்படாது அப்படின்னு மனசு போயிட்டே இருக்கும். எதுல திருப்தி அடையாதவளுக்கு? மூணடி மண்ணில திருப்தி அடையாதவளுக்கு. இந்த மூணடி மண் அப்படிங்கறது என்ன உத்தேசம்? நம்மளுக்கு தபஸ் பண்றதுக்கு, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணடி மண் போதுமே உட்கார்றதுக்கு, அதுதான் உத்தேசம். பும்சோயம் சம்ஸ்ருதே ஹேதுஹு அசந்தோஷார்த்த காமயோஹோ. எதிர்ச்சையா கிடைக்கிற விஷயத்துல மன திருப்தி இல்லாதவாளுக்கு சம்சார முக்திக்கு வழியே இல்லை அப்படிங்கிறார். இந்த சம்சார பந்தனத்துக்கு காரணமே அயம் அசந்தோஷா, திருப்தி இல்லாததுனாலதான் இந்த சம்சார பந்தத்துக்கே காரணம். ஒன்ன மட்டும் திருப்தி அடைஞ்சு கொடுத்தா பாடம் எனக்கு போதும், இதுல இனி வேண்டாம். சாப்பாடுல திருப்தி சொல்லுவோம், ஆனா ராத்திரி ஆனா திருப்பி பசிக்கிறது, காத்தால ஆனா திருப்பி பசிக்கிறது, எப்பதான் அது திருப்தி அடையறது இல்லையே. அர்த்தத்திலயும் அப்படிதான், எல்லாத்துலயுமே திருப்தி அடையறது இல்லை. திருப்தி அடைஞ்சு கொடுத்துனா சம்சார பந்தனத்துக்கு, பந்தனத்துல இருந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, எதிர்ச்சா லாப துஷ்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்த்ததே. எதிர்ச்சியா கிடைக்கக்கூடிய தேஜஸ் வர்தனம் அடைஞ்சுட்டே இருக்கும். ஆனா ஒரு அக்னியில ஜலம் விட்டா மாதிரி, நம்ம ஆசைப்பட்டு நம்ம என்ன கிடைச்சாலும் அக்னியில ஜலம் விட்டா மாதிரி அணைஞ்சுடும். அதனால தஸ்மா த்ரீணி பதான்யேவ விருணேத்வத் வரதர்ஷனார். அதனால இத்தனை எல்லாம் இருக்கு, ஆசை எனக்கு அவ்வளவா இல்லை, எனக்கு 3 அடி மண்ணு மட்டும் போதும், நான் அதுதான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் அது கிருப்பையோட தந்து அருள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மேலும் அப்படியே ஆகட்டும், 3 அடி மண்ணு தானே, சரி இத்தனை அடம் பிடிக்கிறாரே குழந்தை அப்படின்னு மகாவலி சக்கரவர்த்தி ஜலபாத்திரத்தை எடுத்தார், சமர்ப்பணம் பண்ணலாம் கை. அதாவது அந்த அந்த சமயத்துல இந்த கிண்டி இருக்கே, அந்த கிண்டியில ஜலம் எடுத்துட்டு 3 வாட்டி விட்டோம்னா அது சத்தியமாகும், தானம் பண்ணினா மாதிரி ஆகும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்ட அந்த பூமியை தானம் பண்ணலாம்னு எடுத்தார். அசுர சக்கரவர்த்தி அப்படி பகவான் தன் வசத்துக்கு ஆக்கிட்டார். அந்த சமயத்துல ஒரு வாய்ஸ் கேக்குறது, யாருட்டேன்னு அப்படின்னா சுக்ராச்சாரியர் பேசுறார், குருவான சுக்ராச்சாரியர். ஏஷ வைரோஜனே சாக்ஷாத் பகவான் விஷ்ணு ரவ்யஹ. வைரோஜனே, ஏ விரோஜனுடைய புத்திரனான அசுரராஜா, இந்த ஆள் யாரு தெரியுமா? சாஸ்வதமான மூர்த்தி அவ்வயா பகவான் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவாக்கும். அவருடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக அதிதி தேவிக்கும் கஷ்யபருக்கும் உண்டான குழந்தையாக்கும்டா. பிரதிஷ்ருதம் தஸ்மை யதனர்த்தமஜானதா. உனக்கு வரக்கூடிய விஷயம் எதுவுமே தெரியாமாக்க நீ இப்படி பண்றாய், அசுரர்களை இல்லாம பண்றதுக்காக வந்திருக்கார், மாயா வைபவத்துல ஒரு வடுரூபம் எடுத்துருக்கார், ஆனா இது சாட்சாத் மகாவிஷ்ணு. உன்னுடைய ஸ்தானம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் தேஜகா ஸ்ருதம் யசகா, என்னெல்லாம் உன்னுடைய ஸ்தானத்தை ஐஸ்வர்யத்தை லக்ஷ்மியை பிரதாபத்தை கீர்த்தியை எல்லாத்தையும் எடுத்துண்டு போக வந்திருக்க கூடியவனாக்கும், இதெல்லாம் எடுத்துட்டு யாருக்கு கொடுக்க போறா? சக்ராய தாசிதி தேவேந்திரனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு வாமன வடு ஆக அவதாரம் பண்ணி பகவான் வந்திருக்காருடா. சுக்கராச்சாரியருக்கு எல்லாம் தெரியறது, வாமன 3 அடி மண்ணுனா எல்லாத்தையும் எடுத்து விடுவார், உன்னோட வரப்போறதெல்லாம் கிளீனா சொல்லி கொடுக்கிறார் குரு. த்ரீபிஹி கிரமேரி மாம் லோகான் விஸ்வகாய கிரமிஷ்யதி. விஸ்வகாரனான விஷ்ணு 3 அடி பண்ணினா அந்த 3 அடியில உலகத்தை பூரா எடுத்துடுவா, அளந்து எடுத்துடுவார். அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும், உனக்கு இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ எப்படி உபஜீவனம் பண்ணுவாய், நீ எப்படி வாழ்வாய்? கிரமதோகாம் பதைக்கேனா த்விதீயேன திவம் விபோகோ. அப்படி நீ வார்த்தை கொடுத்து விட்டேயே, எப்படி நான் அது சத்தியம் இல்லாம ஆக்கப்படும் நினைச்சிட்டேன்னா உன்னோட அந்த வார்த்தையும் உனக்கு காப்பாத்த முடியாது. ஏன்னா முதல் ஒரு அடியில பூமியை மொத்தம் அளந்தெடுத்து விடுவார், 2வது அடியில ஸ்வர்க்கத்தையே பெருத்த சரீரத்துல அந்தரீட்சம் முற்ற அளவுக்கு அந்த விஷ்ணு பகவான் எடுத்துடுவார். 3வது அடி எங்கன்னு கேப்பார், உங்ககிட்ட இல்லை, அது உங்க கையில இல்லை. ரெண்டு அடிக்கு தான் இருக்கு, அப்பவும் உன்னுடைய வார்த்தையை காப்பாற்ற முடியாதுடா. அதனால வார்த்தையை கொடுத்துட்டோமே என்ன பண்றது அப்படின்னா, அப்படி கவலைப்படாதே, நீ இது கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நரகம் தான் அப்படின்னு வருது. அதனால அதுல சங்கோச்சப்பட்டுக்காதே. அப்புறம் புத்திமதி சொல்லி கொடுக்கிறார், பைசாவ நம்ம தனம் சம்பாதிக்கிறோம்லவ அது எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கறது அழகா சொல்லித்தர. தர்மாய யசசோர்த்தாய காமாய ஸ்வஜனாய ச பஞ்சதா விபஜன். நம்மளுக்கு கிடைக்கிற தனம் அர்த்தம் இருக்கே, அதை அஞ்சு பாகமா பிரிச்சுக்கணுமா. முதல்ல தர்மத்துக்கு கொடுக்கணும், தார்மீக காரியத்துக்கு பணத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் யசஸை கீர்த்திக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அர்த்தாய அப்படின்னா ஃபியூச்சருக்கு என்ன அவசியம் இருக்கோ அது கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிறது. கர்மாய நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலே அர்த்தம் இருக்கு அப்படின்னாலே நம்மளுடைய ஆசாபாஷங்களை நிறைவேற்றுறதுக்கு தானே, அது கொஞ்சம் சுகபோகத்துக்கு கர்மத்துக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம், கர்மத்துக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வஜனாய அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த பந்து ஜனங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அவளுக்கெல்லாம் கொடுத்து சகாயம் பண்றதுக்கு, சொந்தம் வேண்டப்பட்டவா மனைவி குழந்தைகள்னா அவளுக்கெல்லாம் வேணாமே பணம், அவளுக்குன்னு அஞ்சாக பிரிச்சுக்கலாம். தர்மத்துக்கு, யசஸுக்கு, அர்த்தத்துக்கு, கர்மத்துக்கு, ஸ்வஜனத்துக்கு, இப்படி அஞ்சு விதமா அந்த பணத்தை பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிச்சு வாழ்றவாளுக்கு தான் இந்த லோகத்துல சுகம் அனுபவிக்க முடியும். இதுக்கு மேல அவசியம் இல்லை, ஜாகிரதையா பண்ணணும் அப்படின்னு பல தத்துவங்கள் சொல்றார். மேலும் அனிருத்தோபயோகம், அதாவது பொய் நம்ம சொன்ன விஷயத்தை தப்பாயிடுமோ பொய்யாயிடுமோ, நான் சத்தியம் நான் தரேன் அப்படின்னு சொன்னேனே அந்த பொய்யா போயிடுமோ பயந்துக்காதே. ஏன்னா சில சந்தர்ப்பங்கள்ல ஸ்மிருதியே சொல்றது என்னது, பொய் சொல்லலாம்னு. ஏதெல்லாம் கட்டத்துல இது நான் தான் நம்ம படிச்சு வச்சுக்கணும், ஏதாவது கட்டத்துல பொய் சொல்லலாம். ஸ்திரீஷு முதல்ல ஸ்திரீகள்கிட்ட பொய் சொல்லலாம், என்னன்னா அவளை வசீகரிக்கிறதுக்கு பண்ற டைம்ல. தமாஷையா நர்ம விவாகே, நர்மம்னா ஒரு தமாஷையா அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம். இல்லைன்னா விவாக அவசரத்துல நல்ல பந்தம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறதுக்கு பொய் சொல்லலாம். விருத்தியர்த்தே ஜீவிதம் வாழறதுக்கு வேண்டி வர எந்த வழியும் இல்லை, பொய் சொன்னதான் நிவர்த்தியே இல்லை அப்படின்னா அந்த சமயத்துல இந்த அநிருத்தோபயோகம் யூஸ் பண்ணலாம், பொய் சொல்லலாம். பிராண சங்கடத்துல, அதாவது நம்மளுக்கு பிராண சங்கடம்னா என்னது, நம்மளுக்கு வாழணுமே ஜீவ உபாயம் எங்கேயாவது கஷ்டப்பட்டு இருந்திருக்கும், யார்த்தையாவது மாட்டின் இருக்கும், அவள்கிட்ட பொய் சொல்லிதான் நம்மளை காப்பாத்த முடியும், நம்மளுடைய ஜீவனை காப்பாத்த முடியும்னா அங்க சொல்லலாம். அப்புறம் என்ன அப்படின்னா பசுக்களையும் பிராமணாலையும் காப்பாத்துறதுக்கு வேண்டி பொய் சொல்லலாம். இன்னொரு விஷயம் ஹிம்சாயா, யாருக்காவது கஷ்டப்பட்டு இருக்கா அவளை காப்பாத்துறதுக்காக அநிருத்தம் அசத்தியமான பாஷம் சொல்லலாம், பாஷணம் பண்ணலாம். இதுல நிந்தனை இல்லை, இது வந்து தப்பு கிடையாதுன்னு சொல்லி இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் பொய் சொல்லலாம். அதனால நீ வந்து இப்ப நீ வந்து வார்த்தை கொடுத்துட்டாய் அப்படின்னு கொடுத்துட்டாய், உன்னோட எல்லாத்தையும் கொடுத்துட்டாய் அப்படின்னா உனக்கு கஷ்டகாலந்தான் அப்படின்னு குரு வந்து அந்த உபதேசம் பண்ணினாரா மகாபலிக்கு. கொஞ்ச நேரம் இத கேட்டுட்டு மௌனமா இருந்தாரா மகாபலி சக்கரவர்த்தி. முள்ள சொல்றார், சத்யம் பகவதா புரோக்தம் தர்மோயம் கிரகமேதினாம் அர்த்தம் காமம் யசோ விருத்திம் யோன பாதேத கர்ஹிசித். நீங்க சொல்றது அத்தனையும் வாஸ்தவம், அர்த்தமும் காமமும் யசஸும் ஜீவித விருத்தியும் எல்லாத்தையும் எது பாதிக்கிறதோ அதுதான் கிரகஸ்தாசிரமங்களுடைய தர்மம். ஒரு கிரகஸ்தாசிரமம்னு எடுத்துட்டோம்னா எல்லாமே அது வந்து எஃபெக்ட் பண்ணும். சாஹம் வித்தலோபேன, பிரஹ்லாத வம்சத்துல பிறந்தவனான நான் ததாமி அப்படி கொடுக்கறேன், ததாமினா கொடுக்கறது தரேன். அந்த வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பணத்துல ஆசையை வச்சுண்டு இந்த பிராமணன்ட்ட மறுத்து எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு பிரஹ்லாதிபிகி அந்த வம்சத்தினுடைய பெருமையை மனசுல வச்சுட்டு பேசுறார். நான் தரேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இந்த அர்த்தத்துலதான் ஆசையை வச்சுண்டு வித்தலோகமா வச்சுண்டு எப்படி நான் தரமாட்டேன்னு நான் சொல்லுவேன் சுவாமி. நாஹம் பிபேமி நிறையான்னா தன்யா த சுகார்ணவாது. பிராமணன் நான் வந்து வேற எதையுமே பயப்படுறதில்லை, ஆனா பிராமணனை வஞ்சனை பண்றதுல ஏமாத்துறதுல எனக்கு ரொம்ப பயமாக்கும். எனக்கு நரகம் பயம் கிடையாது. அதன்யாத பணம் இல்லாம இருக்கிற தாரித்யமான அவஸ்தை எனக்கு பயம் கிடையாது. துக்கம் அப்படிங்கிற பெரும் கடல் எனக்கு பயம் கிடையாது. ஏன் மிருத்தோகோன மரணத்துல கூட மிருத்தி பயம் கூட எனக்கு கிடையாது. ஆனா பிராமணால வஞ்சனை பண்றது, பிராமணாளுக்கு துரோகம் பண்றது எனக்கு ரொம்ப பயமானது அப்படின்னு என்னால நிறைய சொல்ற மகாபலி சக்கரவர்த்தி. என்னால இது பண்ண முடியாது. எப்படியும் அந்த ததாமி கொடுப்பேன் பகிர்ந்துக்க கூடிய அந்த மனசை வச்சுட்டு எப்படி நான் இதை பின்மாறுவேன், இதுல இருந்து முடியாதுன்னு சொல்லுவேன். அந்த தயக்கத்தை குருட்ட சொல்றார். அது என்ன போனாலும் பரவாயில்லை, எல்லாம் அவர்தான், பகவான் தானே கொடுத்திருக்கார் அத்தனையும், அவரே எடுத்துக்கிறார்னா எடுத்துக்கட்டும். பகவான் விஷ்ணுவே வந்து எங்கிட்ட கேட்கிறார், அவருக்கு தானம் பண்றதுல எனக்கு திருப்தி தான் அப்படின்னு சொன்னதும் ஸ்ரீ சுக்க பகவான் சொல்றார். ஏவமத்ஷத்திதம் சிஷ்யம் அநாதேசகரம் குருஹு. ஸ்ரீ சுக்கர் சொல்றார், இந்த சுக்கராச்சாரியர்கிட்ட இப்படி சொன்னதும் சுக்கராச்சாரியருக்கு கோபம் வருது. கோபம் வந்தப்போ அந்த உதார சித்தமான மனஸ்வினம் சிஷ்யம், உதார சித்தமான அந்த சிஷ்யனை பகவத் பிரேரணையினால தெய்வ பிரகிதா, பகவான் வந்து ஒரு கடாட்சம் பண்றார். ஏன்னா இவர் சவிக்காட்டா இவருக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால பகவானுடைய பிரேரணையினால சாபம் கொடுக்கிறார். திருடம் பண்டிதமான்யக்ஞா ஸ்தப்தோஸ்ய ஸ்மத் உபேக்ஷயா. அஜ்ஞஹா அஜ்ஞானத்தில் இருக்கிறவனே, பண்டித மானி நான் பண்டிதன் அப்படின்னு அகங்காரம் கொண்டு மாறை தட்டின்னு இருக்கிறவனே, இவ்வளோ கர்ப்பம் ஸ்தப்தா கர்வம் அடைஞ்சிருக்காய், நீ அவ்வளோ கர்வம் அடைஞ்சிருக்க மண்டையில, அத வந்து உன்னை அழிக்க போறது, உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் பிரம்ரஷ்யத்தை இல்லாம ஆக போகிறது அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். இப்படி ஆச்சாரியன் சபிக்கப்பட்டதும் மகாபலி சக்கரவர்த்தி பயந்தாரா கேட்டா பயந்துக்கவே இல்லையா, மனசு அழகவே இல்லை. அவருக்கு அவர் இப்ப கொடுத்த அந்த சத்தியத்துல திருடமா இருந்தார். அப்ப வாமனனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அந்த பூமியை வந்து சங்கல்பம் பண்ணி ஜலத்தை வந்து தானம் பண்ணலாம் அப்படின்னு விந்தியாவலித்ததாகத்திய விந்தா விந்தியாவலியனா பத்னி, மகாபலி சக்கரவர்த்தியுடைய பத்னி தர்ம பத்னியை கூட்டின்னு வந்து அந்த இது கொண்டு வா அப்படின்னு சொல்லி பாத பிரக்ஷாளனம் எல்லாம் பண்ணி ஜலத்தை வந்து புரோக்ஷணம் பண்ணிட்டு அந்த ஜலத்தை கையில விட்டு தானம் பண்றாராம். அந்த சமயம் தேவ சமூகங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு விடுறா ஆச்சு அப்படின்னு. அசுராதிபதி எல்லாருமா வந்து புஷ்ப விருஷ்டி பண்றார்கள். அசுராதிபதி எல்லாம் வரா அங்க என்ன நடக்கிறது பாக்கிறதுக்கு. சுரர்கள் எல்லாம் புஷ்ப விருஷ்டிகள் பண்றா. நே துர்முகுர் துந்துபயா, ஆயிரக்கணக்கில் துண்டுபி வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிறது. கந்தவர்கள் கிஷ்கிம் புருஷர்கள் கிண்ணறர்கள் எல்லாம் வாழ்த்தி பாடினா. அப்படி அந்த சத்ருட்டேந்து மூணு உலகத்தையும் வாங்கிண்டார். அந்த சத்ரு வந்து தானம் பண்ணி விட்டார். அதாவது ஜகத்ரயம் தானம், மூணு உலகத்தையும் தானம் பண்ணினார்னு எடுக்கிறார். அந்த சமயம் பகவான் வாமனா இருந்தார்லவா, தானம் வாங்கிட்டார் ஜலத்தையும் விட்டாச்சு. அந்த சமயத்துல எப்படி அந்த ஜலம் கீழே கடகடகடான்னு கொட்டுறதோ, இங்க பகவான் வாமனன் ரெண்டே ரெண்டு அடியில இருந்த சுவாமி அப்படியே முள்ள முள்ள முள்ள அந்த ஹரி சத்வாதி குணத்திரயத்தையும் இருக்கக்கூடிய அந்த வாமனாகாரமான அந்த ஸ்வரூபத்தை ஆச்சரியமா முள்ள முள்ள முள்ள முள்ள அவர்தத்தை வளர்ந்து வந்துட்டிருந்ததான். அப்படி வளர்ந்து வந்ததுல என்னெல்லாம் கண்டாருன்னா, பூமி ஆகாயம் திக்கு ஸ்வர்லோகம் அதோலோகம் சமுத்திரங்கள் பட்சி மிருகம் மனிதர்கள் தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் பகவான்ல காண்றது. ரித்திகள் ஆச்சாரியர்கள் சதஸ்யர்கள் பலி சக்கரவர்த்தி அதுக்குள்ள ஒரு பல சக்கரவர்த்தி, தசேந்திரியங்கள் பஞ்சபூதங்கள் இந்திரன் ஸ்வர்லோகம் எல்லாமே சமஸ்தலோகத்தையும் பார்த்தார் அங்க. அது எப்படின்னா விஸ்வரூப தர்சனத்தை மகாபலி சக்கரவர்த்திக்கு கொடுத்தார் அங்க பகவான். அந்த விஸ்வரூப அவதாரத்தை அந்த ரூபத்தை அழகா விஸ்தாரமா சொல்றா. என்னெல்லாம் பார்த்தா மகாபலி அந்த புருஷனுடைய விராட் ஸ்வரூபத்துல அப்படின்னா, பாதல் தலத்துல காலுடைய அங்கிரி தலத்துல பாதாள லோகம், பாதங்கள் பூலோகம், கணங்கால்ல பர்வதம், கால் முட்டியில பட்சிகள், துடைகள்ல வாயு சங்கம், பதவிநியாசத்துல சர்வ வியாபியா இருக்கக்கூடிய அத்தனையும், வஸ்திரத்துல சந்தியை, குஹ்ய பிரதேசத்துல பிரஜாபதிகளை, அரக்கட்டுல அசுரர்கள், ஆகாயம், சப்த சாகரங்கள், மார்பிள நட்சத்திர மாலையை பார்த்தாராம், தர்மத்தை பார்த்தார், அதுக்கப்புறம் வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி அழகா சிரிச்சுருக்கார். முன்னாடி வாமன்னா இருக்கிறத காணலை, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இப்பதான் கிடைச்சது சுவாமிக்கு. திரிவிக்ரமூர்த்தியாக உலகளந்தாரே அந்த பெருமாளை பாக்கிறதான் அந்த மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சமும் கிடைக்கிறது. பகவானுடைய கண்கள்ல சூரிய சந்திரன், வாயு சூரியன், ஸ்வர்க்கத்தை பார்க்கிறார், கேசங்கள்ல மேகங்கள், வாயில அக்னிய பார்க்கிறார். இப்படி அந்த விஸ்வாகாரத்தை, விஸ்வரூப தர்சனத்தை கண்டார், சேவித்தார். அந்த சமயம் பகவான் உள்ள பதம் த்விதீயம் க்ரமதஸ்தி விஷ்டபம் நவை த்ருதீயாய ததீய மண்வபி உருக்ரமஸ்யாங்க்ரிருபர்யுவர்யதோ மஹர் ஜனாப்யம் ஜனாப்யாம் தபஸஃ பரம் கதம். முதல் அடியில மகாபலியுடைய அத்தனை பூமியையும் அளந்தார், சரீரத்தை பெரிசு பண்ணிட்டாரே இல்லையோ, ஆகாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை திக்குகளும் அளந்தார். ரெண்டாவது அடியில ஸ்வர்கலோகத்தை அளந்தார், முள்ள சத்தியலோகத்துல காலு முள்ள காண்றதாம். பிரம்மதேவர் எழுந்து பாக்குறார், சின்ன கட்டவரல் அபிஷேகம் பண்ணணுமே அப்படின்னு முயலந்தார். அந்த பாதம் எப்படி எல்லாம் இங்கெல்லாம் தாண்டி வருது, மகர்லோகம், ஜனர்லோகம், தப்போலோகம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சத்தியலோகத்துல அல்லவா, அந்த பாதத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஜலம் பத்தலையா. தர்ம தேவதையும் அருள் பண்ணி அந்த பகவானுடைய திரிவிக்ரம பகவானுடைய திருப்பாதத்தை அலம்பி அந்த ஜலம் எல்லாரும் புரோக்ஷணம் பண்ணிட்டார். ஸ்வர்கலோகத்திலேருந்து அந்த ஜலம்தான் கங்கையாக பவித்தது. சத்தியலோகத்திலேருந்து பகவானுடைய பாதத்தை அலம்பின ஜலம்தான் கங்கையாக பூமிக்கு வந்தது அப்படிங்கிற அந்த கங்கா மகாத்மியத்துல வரும். இதெல்லாம் பார்த்ததும் இங்க நந்தன், சுனந்தன், ஜெயன், விஜயன், பிரபலன், பலன், கமுதன், குமுதாட்சன், விஸ்வக்சேனன், கருடன், ஜெயந்தன், சுததேவன், புஷ்பதந்தன், சாத்வதன் இப்படின்னு எல்லா தேவர்களும் வந்துட்டான். 10,000 ஆணைகள் எல்லாம் விஷ்ணு பாஷதர்கள் எல்லாரும் வந்துட்டா, எதுக்குன்னா அசுர சைன்யத்தை இல்லாம பண்றதுக்கு, எல்லாரையும் அடிச்சு ஒதுக்குறா. அந்த சமயம் ரொம்ப பெரிய போர் நடக்கிறது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். மகாபலி சக்கரவர்த்தி அந்த சுக்கராச்சாரருடைய சாபத்தை நினைச்சு பார்த்து சொல்றா, ஹே விப்ரஜித்தே, விப்ரஜித்தா ராகு, நீமி கேளு, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி, யுத்தம் பண்ணாதேங்கோ, மா யுத்தியத, யுத்தம் பண்ணாதேங்கோ, நிவர்த்தித்வம், போதும், நிறுத்துங்கோ அது எல்லாத்தையும். ஏன்னா அயம் காலஹா நகா அர்த்த கிருத்துனா, இந்த காலம் நமக்கு அனுகூலம் கிடையாது. பார்த்தீங்களா நம்ம காலம் எப்படி, அதுக்கு ஏத்தா மாதிரி நம்ம வாழணும். மகாபலி சக்கரவர்த்தி காட்டித்தர, நல்ல காலம்னா பகவான் தருவார், கட்ட காலம்னா அதுக்கு ஏத்தா மாதிரி பேசாம இருந்துடணும். நம்மளுக்கு தலைவலி வந்துடுத்துன்னா மத்தவாளை கஷ்டப்படுத்தாம பேசாம இருந்துட்டோம்னா அதை போயிடுத்து, நல்ல காலம் வந்துடுதுன்னா மத்தவாள்கிட்ட பேச போலாம். அதே மாதிரி எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில காலம் சரியில்லைன்னு நம்மளுக்கு தெரியறது அனுகூலமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடுதுனா பேசாம இருக்கணும், எதுவா எதுவும் முயர்ந்து பண்ணப்படாதுன்னு புரிய புரிய வைக்கிறார். யஹா பிரபு சர்வ பூதானாம் சுக துக்கோபத்தையே, சகல அசுரர்களே சகல ஜீவிகளுக்கும் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடியவர் பகவான். அந்த புருஷனை, அந்த கால சக்தியை யாரால மறிகடக்க முடியும், அதிவர்த்தித்தும் யாரால தாண்டிட முடியும். யோ நோ பவாய பிராகாசீத் அபவாய திவௌகசாம், அழகா சொல்ற பெரிய ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, லேர்ன் டு அக்செப்ட், அந்த காலாத்மாவான பகவான் தான் முன்னாடி நம்மளுக்கு இதெல்லாம் தந்தார், நம்மளை வந்து தூக்கி வச்சது அவன் தான், பகவான் தான். இப்போ இறக்கி வைக்கிறதும் பகவான் தான், தூக்கி வைக்கிறத மட்டும் நல்லா சந்தோஷம் தரத்தை மட்டும் நல்லா சிரிச்சுண்டு வாங்கிக்கிறோம், துக்கத்தை மட்டும் ஏன் தந்தை அப்படின்னு திருப்பி கேட்கறோம், கொஸ்டின் பண்றோம், அது தப்பு. லேர்ன் டு அக்செப்ட். எது வருதோ அது நம்மளுடைய நல்லதுக்கு தான் பகவான் தரார். அந்த பகவான் மேல பாரத்தை போட்டு பகவான் மேல நம்பிக்கையை வைத்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி உபதேசம் பண்றார் அந்த தைத்தியர்கள் அத்தனை பேருக்கும். தெய்வானுகூல்யம் தெளிஞ்சு வர சமயத்துல இதெல்லாம் நம்மளுடைய அதீனதையில வந்துக்கும், எல்லாமே நம்மளுக்கு அடக்கிக்கலாம். இப்போ அனுகூலம் இல்லை, தெய்வானுகூலம் இல்லை. அதனால அந்த காலம் வர வரைக்கும், எப்ப அனுகூலமான காலம் வரதோ அது வரைக்கும் காத்துருங்கோ அப்படின்னு ஆர்டர் பண்றார். அப்படியே ஆகட்டும்னு இவ எல்லாருமா அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு நேரா ரசா ரசா லோகத்துக்கு போயிட்டா அத்தனை அசுரர்களும். அதுக்கப்புறம் அத தாக்ஷ்ய சுதோஜ்ஞாத்மா, பக்ஷி ராஜாவான கருடன் பகவானுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுண்டு அந்த யாகத்துல சோமபானம் பண்ணக்கூடிய நாள்ல வருணனை சம்பந்திச்ச பாசங்கள் எல்லாம் வச்சிருந்து பலி சக்கரவர்த்தியை பந்தனம் பண்ணினா, வருண வாசத்தினால கட்டி போட்டாலாம் பலி சக்கரவர்த்திய. ஏன்னா இது எந்துக்கு வருண பாசம் எல்லாம் அவருக்கு எந்துக்கு பலி சக்கரவர்த்திக்கு அப்படின்னு கேட்டா, எல்லாம் என்னுடையது அப்படின்னு மார்பை தட்டின்னு இருந்தாலே அந்த மமத்துவ அபிமானத்தை இல்லாம பண்றதுக்குதான் இதெல்லாமே. அந்த சரீரத்தை கூட நான் என்னுடையது கிடையாது, எல்லாம் பகவானுடையது அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி வாயாலேயே சொல்லிட்டார். அந்த மமத்துவ அபிமானம் போயிடுத்து. இப்ப அந்த சரீரத்தை கூட அந்த அகந்தை இருக்கேன், என்னுடைய சரீரம் அப்படிங்கிற விஷயம் இருக்கேன், அதையும் கட்டி போட்டு அதை இல்லாம பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும் தான் பகவானுடைய இச்சை. அதனால்தான் வருண பாஷம். அல்லாம அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அப்படின்லாம் கிடையாது, பகவானுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. பலியை மாதிரி சத்தியசந்தனும் திருடப்பிரஜையை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வேற யாரும் இல்லை. அந்த மகாபலி சக்கரவர்த்தி தான் படிச்சுக்கணும். சத்தியம் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்தவர், தானம் பண்ணினவர். அப்போ அவரை ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த அகந்தையும் இல்லாம ஆக்கி அகங்காரத்தையும் இல்லாம பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வருண பாஷத்தை பண்றார். அதுக்கப்புறம் பகவான் கேக்குறார், நீங்கள் தான் எல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னேலே, மூணடி மண்ணு தரேன்னு சொன்னேலே, சத்தியம்னு சொன்னேன், நான் ரெண்டு அடி எடுத்துட்டாச்சு, மூணாவது அடி எங்க வைக்க, என்ன பண்ண அப்படின்னு கேக்குறார் சுவாமி. மகாபலி என்ன சொன்னார் அப்படிங்கறது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா காயேன வாசா மனசேந்திரேர்வா உத்யாத்மனாவா பிரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஜெய் போலோ வாமன மூர்த்திக்கே ஜெய்.